നമസ്കാരങ്ങൾ. ശ്രീനിവാസേതിശ്രേഷ്ഠദയാപാത്രംഗുണാൻവിതഃകോശികോനന്തരംകാര്യശിരം വിജേതാംഭുവി നിസ്താത്മീയപരംവരപ്രദഗുരോവൈരാഗ്യഭാഗ്യോരഥോ വേദാന്താമൃതസാരമന്തമനഘാത് ശ്രീശ്രീനിവാസാദ്ഗുരോ ശ്രീശൈലാന്വയകോസ്തുവസ്ഥിതനയം ശ്രീയോനിധേ ശ്രീനിധേ വന്ദേ സാധുകടാക്ഷകീർണിലയം ശ്രീകൃഷ്ണസിദ്ദേശികം ശ്രീവാസരംഗപരകാലമുനിത്രയാപ്തലക്ഷ്മാത്മരക്ഷണേതി ത്വയഗാഗമാന്തം ആചാര്യഭക്തിപരിപൂതമനർഘശീലം ഗോപാലദേശികമുനിം ഗുരുമാശ്രയാമഃ നാരായണാഖ്യേതിരാജപദാബ്ജഭൃംഗശ്രീവാസയോഗിഗുരുണാർപ്പിതഭാരമീശേ ഭക്ത്യാദിപൂർണവരദാരികൃപാത്തചിഹ്നം ശ്രീശ്രീനിവാസമുനിവര്യമഹം പ്രപദ്യേ ശ്രീനാരായണയോഗീന്ദ്രവരദാരികൃപാശ്രയംലിംഗേശപാദവിനക്കം ശ്രീനിവാസമുനിം ഭജേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരീ വേദാന്താചാര്യവർത്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി യോനിത്യമച്യുതപദാം ജയവിഗ്മരുക്മം വ്യാമോഹതസ്തരിതരാണി ദിനായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്തുതേകസിന്ധോരമാനജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ ഇദാഹേയാമുനം തീർത്ഥം സാധുവൃന്ദാവനേ സ്ഥിതം നിരസ്തജിംഹകസ്പർശേ യത്ര കൃഷ്ണകൃതാദരഃ നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം യസ്യ നൈകമേകം തത്വമസ്താമലകതാംഗതം യസ്യ സാരസ്വതസ്രോതോക്കുളാമോദവാസിതം ശ്രുതീനാം ശ്രമായാലം ശഠാരിം തമുപാസ്മഹേ വന്ദേ വൈകുണ്ഠസേനാന്യം ദേവം സൂത്രവതീ സഖം യദ്വേത്ര ശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതദ്വ്യവസ്ഥിതം സഹ ധർമ്മചരീം ശൗരേഹേ സംബന്ധിത ജഗദ്ധിതാം അനുഗ്രഹമയീം വന്ദേ നിത്യമജ്ഞാത നിഗ്രഹാം കമപ്യാദ്യം ഗുരും വന്ദേ കമലാഗ്രഹമേധിനം പ്രവക്ത ഛന്ദസാം വക്ത പഞ്ചരാത്രസ്യ സ്വയം രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ശീലൊന്നതോപ്പിൽ തിരുവേങ്കടമുടയാൻ പാറന്നച്ചൊന്ന് പഴമൊഴിയുള്ളോരൊന്ന് താനേമയാധോതാരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോമളവും വാഴ്വ് പ്രഖ്യാതശ്രുതിവിഭവാൻ ഗുരുവിനശേഷാൻ പ്രശ്രിത്യ പ്രണേതി വേങ്കടേശ ലക്ഷ്മീശ പ്രപദന വൈഭവ പ്രതിഷ്ഠാം രാഗാന്ധ്യ പ്രശമനകരീം രഹസ്യ രക്ഷാം ലക്ഷ്മീപതേ ഹരിതിപതേശ്ചൈകധാം നോഹ ജോസൗ പുരാ സമജനിഷ്ട ജഗദ്ധിതാർത്ഥം പ്രാച്യം പ്രകാശേതു വഃ പരമം രഹസ്യം സംവാദയേഷ ശരണാഗതി മന്ത്രസാരഃ ശരണാഗതി ഗദ്യഭാഷ്യത്തില് പ്രപത്തി കൂടിയ ഒരു മോക്ഷത്തിക്ക് നേരമാക ഉപായം அப்படி എന്ന് ഭാഷ്യക്കാരൻ ഇത് இங்கே அனுஷ்டானம் பண்ணி நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காரோ அது அதோட ஸ்வரூபத்தை பிரகாரங்கள் எல்லாம் எப்படி விதவிதமாக ஜனங்கள் வேற வேற ஆச்சாரியால் வேற வேற ரீதியாக அதே நிரூபணம் பண்ணியிருக்கான பிரமாணபூர்வகமாக பண்ணணும்னா எப்படி பண்ண வேண்டியது ஏன் அது அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியறது பிரபத்தியோட ஸ்வரூபம் ஏன்னா இந்த மாதிரி பின்னாபிப்பிராயங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலே அதோட ஸ்வரூபம் ஸ்பஷ்டமாக நிஷ்கிருஷ்டமாக இதுதான் பிரபத்தியோட ஸ்வரூபம் அப்படின்னு தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியமா இருந்தது நமக்கு. ஏன்னா அந்த உபாயம் அனுஷ்டானத்துல அதோட பிரகாரமே அப்படி இருக்கு. பிரபத்தி என்று கூடியது அஞ்சு அங்கங்களோட சேர்ந்துதான் பண்ண வேண்டியது. எந்த பிரபத்தி எந்த பலத்துக்காக பண்ணாலும் அஞ்சு அங்கங்களும் இருக்க வேண்டியது. எந்த பதத்துக்கு வேணும்னாலும் பண்ணலாம். பக்தியோகத்து மாதிரியே பிரபத்தியை கூட ஆர்த்தஹா ஜிக்யாசுஹு அர்த்தார்த்தின்னு சொன்ன மாதிரி ஞானி நாலு விதம் அப்படின்னு காமிக்கப்பட்டது. அந்த மாதிரி பிரபத்தி கூட எந்த பதத்துக்கு வேணும்னாலும் உபயோகிக்கலாம். பக்தியோகம் எப்படி மோட்சத்துக்கு சாதனமோ பிரபத்தியும் அப்படியே மோட்சத்துக்கு சாதனம். ரெண்டும் கூட வியாஜங்கள்னு சொல்லப்படுறது. கடைசியில் பகவானுடைய கிருபே அனுகிரகம் தான் நமக்கு நேராக மோட்சத்துக்கு சாதனமாறுதுன்றது ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரபத்தி விஷயத்துல அஞ்சு அங்கங்கள் இருக்கிறது அதெல்லாம் இது சகிருத் கர்த்தவியம், பக்தியோகம் வந்து அசகிருத் கர்த்தவியம். நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பக்தியோகத்துக்கும் பிரபத்திக்கும். அதை பத்தி எல்லாம் நிறைய ரொம்ப விஸ்தாரமாக ஸ்ரீமத் ராசி திருசார்த்தல சுவாமி தேசிகன் எந்த விதமான சந்தேகமும் இல்லாத மாதிரி ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே கொஞ்சம் அங்கங்கே நமக்கு பிராசங்கிக்கமாக தெரிய வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை தெரியப்படுத்துகிறார் சுவாமி தேசிகன். என்ன இதெல்லாம் நாங்கள் முக்கியமாக மனசில் வச்சுட்டு கத்தியத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக. அதனால இங்கே எப்படி அஷ்டாங்க யோகத்துக்கு அஷ்ட அங்கங்கள்னு சொல்லப்பட்டது, அஷ்ட அங்கங்கள் அப்படின்னு சொன்னால் எட்டுமே அங்கம்னா அங்கி என்றது வேற ஒன்று இருக்கணும், ஒன்பதாவது பிரதானமானது. ஆனால் அப்படி கிடையாது, அஷ்டாங்கத்திலேயே ஏழு அங்கங்கள், சமாதி அப்படின்றது அங்கி அப்படின்ற சமாதி. அதே மாதிரி ஷட்வித பிரபத்தி அப்படின்னு சொன்னா ஷட்விதியில கூட பஞ்சாங்க சம்யுக்தா அண்டு வச்சன பலாத்து அஷ்டாங்க யோகத்து மாதிரி அங்கம் அங்கி ரெண்டும் சேர்ந்து ஆறு அனு சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டாங்க யோகத்துல எப்படி அங்கியான சமாதியும் சேர்ந்து அஷ்ட அங்கங்கள் எட்டு அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கோம், அதே மாதிரி ஷட்விதா சரணாகதி இப்படின்னா ஆறு விதம் அப்படின்னா ஆறாவது வந்து அங்கி பிரதானமானது ஆத்மசமர்ப்பணம் பண்றது தெரியப்படுத்துறது அப்படின்னு அப்படிதான் அதே அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை வந்து இங்கே ஆச்சாரியாரோட வாக்குகள் பிரமாணபூர்வமாக எடுக்கிறார். என்ன ஆச்சாரியாரோட பிரமாணம் ரொம்ப பிரதானமானது நமக்கு. அது வந்து ஆபஸ்தம்பர் சொல்றார் சூத்திரத்துல தர்மஜ்ய சமய பிரமாணம் அப்படின்னுட்டு, தர்மத்தை யார் தெரிஞ்சிருக்காளோ அவளோட ஆச்சரணை அவளோட வாக்கு நமக்கு பரம பிரமாணம். வேதாஷ்டா அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம் வேதாஷ்டா அப்படின்னு போட்டார். முதல் சூத்திரம் தர்மஜ்ய சமய பிரமாணம், தர்மத்தை தெரிஞ்சவாளோட ஆச்சரணையும் வாக்கும் நமக்கு பிரமாணம் முதல், அப்புறம்தான் வேதம் அப்படின்னார். ஆனா தர்மஜானம்னா என்ன, தர்மம்னா வேதோக்கிலோ தர்ம மூலம், வேதம் எல்லாம் தர்மம் தான். வேதத்தை பூர்ணமாக தெரிஞ்சு அது அர்த்தங்கள் எல்லாம் சாட்சாத்காரம் பண்ணலாம் ஆச்சாரியாள், அவ சொல்றது நமக்கு என்ன வேதத்துல நமக்கு நேராக தெரியக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது. அதனால வேதத்தை நேராக நாங்கள் ஆச்சரிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆச்சாரியால் மூலமாக போனா அவளுடைய வாக்கு ஆச்சரணை நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துறது வேதம் என்ன உபதேசம் பண்ணிட்டு அப்படின்னுட்டு. அதனால நமக்கு இங்க ஆச்சாரியாளோட இதெல்லாம் சொல்றார். என்ன சுரூப நியாச நியாசிய அத்த அபேட்சித்தே ஆத்மாத்மீய பரநியாச கை நீத பரோஸ்மி சஹாஹம் யதா, இதுக்கெல்லாம் வந்து அர்த்தம் நாங்கள் அவளுடைய கிரந்தங்களை பூர்ணமாக அத்தியனம் பண்ணி தெரிய வேண்டியது அப்படின்னாரு. கை நிஹித பரஹா, என்னுடைய ரக்ஷாபரத்தை உனக்கு ஒன்னு பக்கத்துல சமர்ப்பணம் பண்ணவனாக இருக்கேன். தவ பரஹா அகம் அகாரிஷி தார்மிகைஹி, ஆச்சாரியர்கள் எல்லாம் என்னோட ரட்சணை உனக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காள் அப்படின்னு. சேர்ந்த வாழும் கூட ஆத்மா ஆத்மீய பரநியாசம், நமக்கு சேர்ந்த வாழோட ரக்ஷா பரமும் கூட சமர்ப்பிக்கப்படுறது அப்படின்றது இத்தியாதி பிரமாண சம்பிரதாயி பரநியாச பிராதான்யம் சித்தம். பரநியாசமே பிரதானம்ன்றது ஆச்சாரியாவோட பிரமாண பூர்வகமாக பரநியாசம், ரக்ஷா பரநியாசம் ஆத்மசமர்ப்பண பூர்வகமாக பண்றது, அஞ்சு அங்கங்களோட பண்ணக்கூடிய பரநியாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால பரநியாசம் பிரதானம் அப்படின்னா அங்கி அப்படின்னு அறுது பரதர் சொன்னது. அதோட லட்சணம் சொல்றார், அனன்ய சாத்தியே சுவாபீட்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேகோபாயதாயாஜ்ஞா பிரபத்தி சரணாகதி அப்படின்னு. அனன்ய சாத்தியமானதுன்றது முதல் தெரிய வேண்டியது, நமக்கு ஏதோ இஷ்டமான ஒரு பலம் இருக்கு சுவாபீட்டே, வேற யாரும் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு கஷ்டமாக தெரிய வேண்டியது. ஏன்னா வேற ஏதாவது வழி இருக்கு அப்படின்னா அவளை போய் ஆசிரியக்கலாம், ஆனா வேற எந்த வழியும் கிடையாது, அனன்ய சாத்தியமானது. அது வந்து முக்கியமான காற்பண்ணியம் என்ன, மகாவிஸ்வாச பூர்வகம் விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. ததேக உபாயத்தாயா, நீ தான் உபாயம் எனக்கு, நமக்கு வேற வழி கிடையாது. இதெல்லாம் சொல்றது இந்த மாதிரி தெரிஞ்சு பிரபத்தி அப்படின்னா ரக்ஷா பரநியாசம் பட்டது, சரணாகதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு. இங்கே அகிர்புதன சம்ஹிதையில பிரார்த்தனாமதி சரணாகதி அப்படி என்ன சொல்லிட்டு பிரார்த்தனா மதிஹி கோப்தத்தை வர்ணம் பண்ண போறோம் அப்படி என்ன, அதுவும் கூட முதல்ல சொன்ன பிரமாணத்துக்கு அனுகுணமாக அனன்ய சாத்தியத்வா ததே கோபாயத்வா புக்தி தாத்பரியாச்சா அப்படி என்ன, இதுக்கெல்லாம் அது சேர்த்துக்க வேண்டியது. அதனால பிரமாணங்கள் வந்து வாக்கியங்கள் வந்து கிரந்தங்கள்ல வேற வேற விதமாக கண்டு வருது, பரஸ்பரம் விரோதம் இல்லாத மாதிரி அதெல்லாம் பரிகாரம் பண்ணுண்டு பூர்ணமான அர்த்தம் எப்படி என்று நாங்கள் தெரிய வேண்டியது. இதுதான் பாஷ்யக்காரர் காமிச்ச வழி, அந்த வழிதான் பாதராயணர் காமிச்சார் பிரம்மசூத்திரங்கள்ல எப்படி பரஸ்பர விரோதம் இல்லாம நாங்கள் தெரிய வேண்டியது அப்படின்னுட்டு எல்லா விதமாகவும் ஸ்ருதிகள் சொல்றது. ஆனா அதுக்கு விரோதமே இல்லை, ஸ்ருதியில ஒரு சத்தியம் இன்னொரு சத்தியத்தை தள்ளி போட முடியாது, ஸ்ருதியில சொன்னது எல்லாமே சத்தியம். அதனால அந்த ஸ்ருதிக்கு அனுகுணமான ஸ்மிருதிகளும் நமக்கு பரம பிரமாணம், அதுல வந்து விரோதம் இல்லாம நாங்கள் தெரிய வேண்டியது எங்களுடைய கர்த்தவியம். ஆச்சாரியால் தெரியப்படுத்தியிருக்கா அதெல்லாம், அல்ல பிரார்த்தக பிரார்த்தனா பூர்வக பரநியாசாத்மகத்துவ சித்திஹி சாதிக்கு அப்படின்னா பிரார்த்தனா பிரார்த்தனையே சரணாகதி, பிரார்த்தனையே சரணாகதி அப்படின்னு சொன்னா பிரார்த்தனா பூர்வக பரநியாசாத்மகத்துவம் அப்படின்னார். பிரார்த்தனா பூர்வகமான பரநியாசம் அதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னு தெரிய வேண்டியது. இது மாதிரி துருபகாகத்வ ஜோதனாய பாரமார்த்திகி இத்தியாதி சாமானிய நிர்தேசாக உபபந்தம் பாஷிகாரர் பாரமார்த்திகின்னு எப்படி சொன்னாரு அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியுமே, சர்வஜ்ஞர்கள் தான் தெரிஞ்சிருந்து பாஷிகாரருக்கு தெரியாம இருந்ததா அப்படின்னா அவர் வந்து நமக்கு தெரியப்படுத்துறாரு இந்த மாதிரி. ஏன் நமக்கு ஏன் இத்தனை ஸ்பஷ்டமாக தெரியப்பட வேண்டியதுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம், தெரியறது ரொம்ப கஷ்டம், நிறைய பின்னாபிப்பிராயங்கள் இருக்கு, அதுல எந்த விரோதமும் இல்லாமல் நாங்கள் தெரிய வேண்டியது அப்படின்னு அதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னு சமர்த்தனம் பண்றார். இந்த மாதிரி ஈதிருஷா பரநியாசாத்மகதையா சரண்யத்தோ உபயுக்தா ஆகார விசிஷ்டா பரதத்துவ விஷயத்தையாச்ச நிரூபியாயாக நிரூபியாயாம் அஸ்யாம் பிரபத்தௌ ஸ்வரூபதா விஷேதஷ்ச தமக்காரிய வைபரீத்திய விரகா பாரமார்த்திகத்துவம். இந்த பாரமார்த்திகி அப்படின்னு சொல்லி யதாவஸ்திதா பாரமார்த்திகி யதாவஸ்திதா, பரமார்த்தம் அப்படின்னு என்ன சத்தியமானது அப்படின்னு அதுக்கு வந்து இந்த பாரமார்த்திகின்னு சரணாகதி விஷயத்துல பாரமார்த்திகி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்வரூபதா விஷேதஷ்ச தமக்காரிய வைபரீத்திய விரகான்னு தமஸோட காரியம் என்னன்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மூணு குணங்கள் இருக்கு, சத்வரஜஸ் தமஸ் என்று கூடிய இந்த திரிகுணத்தனோ திரிகுணத்தோட சம்பந்தம் தப்பிக்க முடியாது, மோட்சத்திலேதான் போறது பூர்ணமாக. அதனால சம்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜந்துக்களுக்கும் திரிகுணத்தோட சம்பந்தம் இருக்கு, திரிகுணம் வந்து பிரகிருதி திரிகுணான்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த பிரகிருத்தியோட சம்பந்தம் தப்பிக்க முடியாது, மோட்சத்துல தான் பூர்ணமாக அது பந்தம் போறது. அந்த திரிகுணத்துல வந்து ஏதாவது ஒரு குணம் அதிகமா இருக்கும், மற்ற ரெண்டு குணங்கள் கம்மியா இருக்கும், என்னைக்குமே வெறும் சத்துவம் வந்து இங்கே இருக்காது, சத்துவம் அதிகமா இருக்கும், தமஸ் ரஜஸ் அல்பமாக இருக்கும். தமஸ் அதிகமா எடுத்ததுன்னா என்ன ஆறுது அப்படின்னா எல்லாம் விபரீதமாக தெரியுது, தமஸ் அதிகமாச்சுன்னா விபரீதமாக எல்லாம் தெரியுது. அந்த விதமான வைபரீத்தியம் தமசோட காரியம் அது, நமக்கு தமஸ் தாமசிக்கமான ஆகாரம் சாப்பிட்டதுன்னா தமஸ் அதிகமாகிடுறது, தூக்கம் வருது எல்லாம், அதே மாதிரி மனசுல மோகம் உண்டாருது, விபரீதமாக தெரியும் அர்த்தங்களை எல்லாம். இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடியது பாரமார்த்திகம் அப்படின்றது. பிரபத்தி விஷயத்துல அதோட ஸ்வரூபத்துல விஷயத்திலேயாட்டும் அதுல இல்லையன்னா விஷயத்தா அதுக்கு என்ன விஷயம் பிரபத்திக்கு அப்படின்றது, இதுல வந்து இந்த விஷயத்துல நமக்கு நிச்சயமான ஞானம் உண்டு இருக்கணும் அப்படின்றது சொல்லப்படுறது இங்கே. இந்த மாதிரி பரநியாசம் சரண்யத்த உபயுக்த ஆகார விசிஷ்ட பரதத்துவ விஷயம், என்ன இதுக்கு விஷயம் அப்படின்னா ஸ்வரூபம் என்ன பிரபத்திக்கு, ஸ்வரூபத்திலையும் அதுக்கு என்ன விஷயம் என்றதும் கூட நமக்கு விருத்தமான அபிப்பிராயம் இருக்கக்கூடாது, தப்பான ஞானம் இருக்கக்கூடாது. ஸ்வரூபம் என்னன்னா பரநியாச ஆத்மகத்துவம் அப்படின்றது, நம்ம ரக்ஷாபரத்தை சமர்ப்பணம் பண்ணக்கூடியது அஞ்சு அங்கங்களோட, அதுதான் பர்பத்தியோட ஸ்வரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன விஷயம்னா, ஹிரண்யத்வத்துக்கு உபயுக்தமான ஆகாரங்கள். அது பாஷிக்கார ஆரம்பத்திலேயே சொன்னா, பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண வைபவைஸ்வர்யான்னு சொன்னது, ஹிரண்யத்வத்துக்கு உபயுக்தமான 9 விசேஷணங்கள் சொன்னார் தாயாருக்கு. அந்த விசேஷமான ஆகாரம் எது இருக்கோ அந்த குணங்கள் எல்லாம் அதில் விசிஷ்டமான பரதத்துவ விஷயம் அப்படின்னார் பிரபத்தி. பரதத்துவ விஷயம் தாயார், பரதத்துவ விஷயமான இந்த பிரபத்தி நிரூபியாயாம் அஸ்யாம் பிரபத்தௌ, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரபத்தியில ஸ்வரூபத்தில விஷயத்திலேயோ, இது கேவல பிரார்த்தனை பண்ண போறோம் அஞ்சலி பண்ண போறோம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கிரந்தங்கள்ல பிரமாணத்துல. ஆனா அதோட வைபவத்தை சொல்றது, அது மாத்திரமே அது மட்டுமே போறோம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அதோட சேர்ந்த எல்லா அங்கங்களும் நாங்கள் சேர்த்துக்க வேண்டியது பிரபத்தி அனுஷ்டானத்தில். அதனாலதான் அது ரொம்ப கஷ்டமானது. ஆச்சாரியால் மூலமாக தான் பண்றது, வழக்கம் சம்பிரதாயத்தில் இருக்கு. நேராக பிரபத்தி பண்ணவா அப்படின்னு சொல்றது பாஷ்யகாரரும் சுவாமி தேசிகனும் ரெண்டு பேரும் நாங்கள் பார்த்திருக்கோம். ஆச்சாரியாள் மற்ற ஆச்சாரியாள் பரிபூர்ணமான ஞானம் அனுஷ்டானம் எல்லாம் இருந்தது. எல்லாருமே அவளுடைய ஆச்சாரியர்கள் மூலமாக பிரபத்தி பண்ணிருக்கிறது முக்கிய லோகத்துல தெரிஞ்சு வருது. அதனால இது அதனாலதான் இதனுடைய ஸ்வரூபத்தை விஷயத்திலேயோ நமக்கு இதுல பிரபத்தியோட அது என்ன விஷயம் ஸ்வரூபம் என்ன இதை பத்தி நமக்கு தப்பான ஞானம் இருக்காம இருக்கட்டும்ன்றது பாரமார்த்திகி அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு. பிரகாரதா அங்கதஷ்டா ரஜக்காரிய பிரகாரம் அந்யதா பாவராஹித்யம் யதா பிரமாணம் பலசங்க கிருத்துவாரி தியாகஷாத்திர யதாவஸ்தித்தம் யதாவஸ்தித்தம் என்ன பாரமார்த்திக்கு என்ன சரி, இது பரமார்த்தமாக சரியா இருக்கணும். பிரபத்தியோட ஸ்வரூபம் இதுதான், பரண்யாசாத்மகமானது அது ஒன்று. பிரபத்தி விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சரண்யத்து உபயுக்தமான ஆகாரங்கள்னால விசிஷ்டமான தாயார், ஆ தாயார் பக்கம் இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அது புருஷகார பிரபத்தின்னு சொல்லப்படுறது. இந்த புருஷகார பிரபத்தி எதுக்கு பண்றோம்னா, பிரதானமான உபாயம் பகவான் பக்கத்திலையும் தாயார் பக்கத்திலையும் அடுத்ததாக பண்ண போறோம். அதுக்காக அதுல நமக்கு போய் பகவான் முன்னாடி நின்றுட்டு தைரியமாக உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணணுமே, அதுக்கு உபயுக்தமாக புருஷகார பிரபத்தி முதல்ல பண்ணணும். இது ஆறுதும் தாயாரும் பகவானும் இருக்கக்கூடிய சமயத்தில் போய் பிரபத்தி பண்றது. அந்த பிரபத்தி விஷயத்துல நமக்கு எந்தெந்த குணங்கள் எல்லாம் வேணுமோ சரண்யத்துவ ஆகாரத்துல அதெல்லாம் நமக்கு அனுசந்தானம் பண்ண வேண்டியதுதான் அங்கே முக்கியமானது. இந்த விஷயத்துல தமஸ் ரஜஸோட காரியங்கள் இருக்காம இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பாஷிக்காரர். ஏன்னா ரஜஸ்ல என்ன இருந்ததுன்னா, பிரகாரம் அங்கம் அங்கத்துல வித்தியாசம் ஆயிடலாம், பிரகாரம் வித்தியாசம் ஆயிடலாம். எப்படி பண்றது, எந்த பிரகாரமாக பண்ணணும், எந்தெந்த அங்கங்கள் சேர்த்துக்கணும், ஒரு அங்கமே போருமே, விசுவாசம் இருந்தா போதும் அதுவே பிரபத்தி, இப்படி எல்லாம் நமக்கு புத்தி வரக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் ரஜஸோட காரியம். அது என்ன அண்ணா ரஜஸ் என்ன பண்றது அதிகமான அந்யதாபாவம் உண்டாது, வேற விதமாக நமக்கு ஞானத்தை உண்டு பண்றது. அதெல்லாம் இல்லாம இருக்கட்டும், இருந்து பிரமாணத்துக்கு அனுகுணமாக அதோட பலம் சங்கம் கர்த்தத்துவ தியாகம் அது கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிரபத்தி பண்றது இதுல சுவாமி தேசிகன் ரகசியத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். பிரபத்தி மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு சொல்லப்பட்டது பகவான் சொன்னார். ஏகம் அப்படின்னா ஏக சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அங்கே பகவான் ஒத்தனே எப்படி பிரமாணம் இதாக முடியும், நானும் கூட பண்றேனே பிரபத்தி, நான் பிரபத்தி பண்ணதானே பிரபத்தி பலிக்கிறது, நான் பண்ணல என்ன எப்படி பிரபத்தி. அதனால பிரபத்தியில மாம் ஏகம் நான் ஒத்தந்தான் உபாயம் தெரிஞ்சா, உபாயத்துல நானும் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு ஒரு புத்தி வந்ததுன்னா அது ஏன் சரியில்லை அப்படின்னா சொன்னாரு, நானே முக்கியம் இல்லை, அதுல பகவானு தான் பிரதானம், மாம் ஏகம் சரணம் என்னதான் சரணம்னு உபாயம் ஸ்வீகாரம் பண்ணி பிரபத்தி பண்ணும். நமத்துந்தான் பிரதானம்னு சொல்லிவிட்டார் பகவானு, நீ பிரதானம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். பிரபத்தியும் பிரதானம் இல்லை, நீயும் பிரதானம் இல்லை, அங்க எல்லாம் சகத்கர்த்தவியம் பண்ண வேண்டியது அதெல்லாம் வியாஜம்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் தான் கடைசியிலே அவன்தான் உபாயம் அப்படின்றது நாங்கள் மனசுல ஸ்பஷ்டமாக. அதனால பலத்தை அதோட பலம் யாருக்கு, அது எனக்கு எனக்கு தானே பலம் அப்படின்னா பகவானுக்கு தான் பலம். ஆனா அவன்தான் முக்கியம், அவனோட சந்தோஷத்துக்கு அடியாக எனக்கும் சந்தோஷம் உண்டாருது. இந்த பிரகிருதி சம்பந்தம் எல்லாம் போறது. ஆனா பிரதான பலி பகவான் தான். அதுல அந்த ஞானம் இருக்கணும். சங்கம், இது என்னோட கர்மம் இல்லை, பகவானுடைய கர்மம். இதுதான் பலமந்திரம்னு சொல்லப்படுறது. பலமந்திரம் எல்லா கர்மத்திலையும், பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவத தேஜசா பகவத கர்மணா பகவதா கர்மா கரிஷ்யாமி அப்படின்னு சொல்றோம் நாங்கள். இது பலமந்திரம்ன்றது சங்கத்தியாகத்துக்காக பண்ணக்கூடியது. அது பலமந்திரம்னு சொல்லப்பட்டது. பகவானோட கர்மம் என்னோடது இல்லை அப்படின்னு. கர்த்தத்வ தியாகம், கர்த்தத்வ தியாகம் ஸ்பஷ்டமாக இருக்கு. பகவான் ஏவ சுஸ்மை சுப்ரீத்தியே ஸ்வயமேவ காரயதி அப்படின்றது அவனே பண்ணி வைக்கிறான். அவன் தான் பிரதான கர்த்தா, நான் இல்லை அப்படின்னு கூடிய ஞானம். இந்த மாதிரி எல்லாம் இதுவும் கூட இதுல சேர்ந்திருக்கு. இது இதெல்லாம் சேர்ந்திருக்கிறது. யதாவஸ்திதத்வம், யதாவஸ்திதமான பிரபத்தி எனக்கு ஏற்படணும். பகவான் பக்கத்துல போய் நான் இப்போ பிரபத்தி பண்ண போடுறேன். பகவானும் தாயாரும் சேர்ந்துதான் எல்லாம். உபாயம் உபேயம் ரெண்டு திசையிலையும் ஸ்ரீமன் நாராயண சரணம், ஸ்ரீமதே நாராயண, அங்கேயும் ஸ்ரீமன் இங்கேயும் ஸ்ரீமன், ஸ்ரீ விசிஷ்ட நானவன். உபாய அனுஷ்டானம் நான் பண்ண போறேன். அந்த உபாயம் அனுஷ்டானம்ன்றது பரமார்த்தமாக இருக்கணும். தமசோட காரியம் அதுல இருக்கக்கூடாது. ஏன்னா அதனால நமக்கு தப்பான அபிப்பிராயம் வந்ததுன்னா பிரபத்தி ஏற்படாது. ரெண்டாவது வந்து யதாவஸ்திதமாக இருக்கணும். ரஜஸோட காரியமும் இருக்கக்கூடாது. அதுல நான் என்னோட ஆசைக்காக பலத்துக்காக பண்றேன் கூடிய தர்ம புத்தினாலே பண்ணக்கூடாது. என்னோட கர்மா பண்ணக்கூடாது. கர்த்தத்துவ தியாகம் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து பண்ற மாதிரி நீ அனுகிரகம் பண்ணணும்னு தாயார்கிட்ட பிரார்த்தனை. இங்கே இது பாரமார்த்திகம் யதாவஸ்திதத்துவம்ன்றதுக்கு இந்த அர்த்தத்தை சொல்றார். ஏன்னா அது பகவத்கீதையில ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. ராஜச தாமச புத்தி பிரகாரஷ்டா ஜெயா தர்மம் அதர்மஞ்ச அதர்மம் தர்மமதியா அன்னு வந்து ரெண்டு ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. ஜெயா தர்மம் அதர்மஞ்சா அப்படின்னு சொன்னப்போ காரியம் ச அகாரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி, அயதாவத் பிரஜானாதி அப்படின்னா அது யதாவஸ்திதமாக இருக்காது. அந்யதா பாவம் உண்டாருது. ரஜஸ் புத்திஸ்தா பார்த்த ராஜசி அப்படின்னார். அதர்மம் தர்மம் இது யா மன்யதே தமசாவிருதா அப்படின்னு. தமசுனாலே ஆவரிக்கப்பட்ட புத்தி அதர்மத்தையே தர்மம்னு நினைக்கிறது. அதே மாதிரி எல்லாத்தையும் சர்வார்த்தான் விபரீதாச்ச புத்திஸ்தா பார்த்தா தாமசி அப்படின்னு எல்லா அர்த்தங்களையும் விபரீதமாக தெரிகிறது. இது ரெண்டும் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. தர்மமும் அதர்மமும் காரியமும் அகாரியமும் தப்பாக தெரிகிறது. அது ரஜஸோட காரியம். தர்மத்தையே அதர்மத்தையே தர்மம்னு நினைச்சு பண்றதுன்னா எப்பவுமே அதர்மம் பண்ணிட்டு இருக்கிறான். அது தமசுனாலே ஆவரிக்கப்பட்ட மனசுனாலே பண்ணக்கூடியது காரியம். தமசா ஆவருத்தமானது. அதெல்லாம் தாமசத்தோட தமசோட கர்மம். தமசு வந்து ரஜஸ் அதிகமான இந்த மாதிரி எல்லாம் ஆறுது. இதெல்லாம் ஆகாம இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது பாரமார்த்திகி யதாவஸ்திதான்னு கூடிய அர்த்தம். ரெண்டு சொன்ன மாதிரி கீதலே. இதனால அனாப்த ஆகம சித்தத்துவம் நித்யாகம சித்தத்வேபி புருஷ புத்தியா அந்யதா கல்பித்தத்துவம் ச நிரஸ்தம் பவதி அப்படின்னார். ஒரு வாக்கியத்திலே சுவாமி தேசிகனுடைய வாக்கியங்கள் எல்லாம் சூத்திரத்து மாதிரி இருக்கு. ரொம்ப கூடமான அர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள் இருக்கு இதுல. அனாப்த ஆகம சித்தத்துவம் அப்படின்னாரு. இதனாலே பாரமார்த்திகி யதாவஸ்திதா என்று சொன்னாலே நமக்கு யாரு ஆப்தாள் இல்லையோ, ஆப்த வாக்கியம் பிரமாணம் கௌதமர் சொன்னார் நியாய தர்சனத்திலே. அதான் பிரமாணம் நமக்கு ஆப்த வாக்கியம் அப்படின்னு வரும். வேதம் இல்லை, ஆப்தாள் சொன்னாலும் அது கூட பிரமாணமாக எடுத்துக்கு வரும் அப்படின்றது நியாய தர்சனத்துல ரெண்டு. அங்கேயும் ரெண்டு இது இருக்கு அபிப்பிராயங்கள். பிராச்சீன நியாயம் நவீன நியாயம் முதலானது எல்லாம் அவ சொன்ன யாரு ஆப்தாள் சொன்னாலும் பிரமாணமே நமக்கு அப்படின்னுட்டு. அவாளோட கிரந்தம் அப்படியே அவாளோட கிரந்தங்களுக்கும் ஆகமங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பௌத்தாகமம் முதலானது, இந்த பௌத்தாகமத்திலே சொல்லப்பட்டது அதெல்லாம் நமக்கு ஆப்தாள் இல்லை. என்ன வேதத்துல நம்பல, வேதத்தை பிரமாணமாக ஸ்வீகாரம் பண்ணல. அதனால அவள் எல்லாம் அனாப்தாள். அவள் சொன்னது பிரமாணமாகாது. அவளுடைய ஆகமங்கள் பிரமாணமாக முடாது, ஆகாது நமக்கு. அதனாலே அனாப்த ஆகமம், அதனால சித்தமான அர்த்தம் இல்லை. இது நிரஸ்தம் பவதி என்னாரு. இது நம்ம பரம ஆப்தாள் சொல்லப்பட்டிருது. பரம ஆப்தாள் சொல்லியிருக்க, அவளும் நேராக சொல்லாள், அவளே ரச்சனை பண்ணாளா அப்படின்னா வேதத்தோட லட்சணம் அற்புதமாக சொல்றார் சுவாமி தேசிகன். அது இல்லை அப்படின்னு. இங்க ரெண்டாவது வந்து நித்தியாகம சித்தத்துவே புருஷ புத்தியா அந்நியதா கல்பிதத்துவம். இது சொல்றார் இப்போ, நித்திய ஆகம சித்தத்வேபி, நித்தியாகம் வேதங்கள், வேதங்கள்ல நித்தியமாக இருக்கக்கூடியது, அதுலேயே நமக்கு சித்தமா இருந்தாலும் கூட புருஷாளோட புத்தினாலே தம்ம தம்ம புத்தினாலே அது விதவிதமாக அதுக்கு அர்த்தத்தை கல்பனை பண்றது, தப்பாக அர்த்தனை அந்யா அந்யதா கல்பிதத்துவம், தப்பான அர்த்தத்தை கல்பனை பண்றது. இது ரெண்டும் இல்லை, பாரமார்த்திகம் யதாவஸ்திதம் பண்றது. அப்படியென்னா உங்களோட பிரமாணத்துக்கு என்ன? சுவாமி தேசிகன் அற்புதமாக சொல்றார், நியாய பரிசுத்தி நியாய சித்தாந்தம் முதலா கிரந்தங்கள்ல வேதத்தோட லட்சணம் என்ன அப்படின்னா அனாப்த ஆகம வாக்கிய ஜனிதா அப்படின்னார். அனாப்த அனுக்த வாக்கிய ஜனித ததர்த்த விஜானம் தத் பிரமாணம் சப்த பிரமாணம் அப்படின்னு சொன்னார். சப்த பிரமாணத்துக்கு என்ன லட்சணம்? அனாப்த அனுக்த வாக்கிய ஜனித ததர்த்த விஜானம் தத் பிரமாணம்ன்றது லட்சணம் வேதத்துக்கு. இதனாலதான் அப்பௌருஷேயத்துவம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்பௌருஷேயம் என்னன்றது, இது வந்து புருஷ புத்தினாலே பண்ணப்பண்ணது, பண்ணல. அதனால இது அனுக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சொந்தமாக சொன்னதில்லை, பிரச்சாரம் பண்ணிருக்கா, பிரவர்த்தனம் பண்ணிருக்கா, அனுக்தம் வந்தா அதுக்கு அர்த்தம். அனாப்தம் வந்தா ஆப்தாள் சொல்லிருக்கிறதுதான். அனாப்தாள் சொல்றது வந்து நமக்கு பிரமாணம் இல்லை, ஆப்தாள் சொல்றது இது. அதனாலே அனாப்தாள்னாலே அனுக்தமானது என்னார். அனாப்தாள்னாலே அனுக்தமானது, யாரு ஆப்தாள் இல்லையோ அவ சொல்லாதே இருக்கிறது, சொல்லப்பட்டது அவ சொல்றது இல்லை வேதங்கள் அப்படின்னா. ஆப்தாள் உக்தமாயிருக்கோ அப்படின்னா அதுவும் இல்லை. ஆப்தாள்னாலே உக்தம் அப்படின்னா ரச்சிதமானதுன்னு அர்த்தம், அது கிடையாது. ஆப்தாள்னாலே பிரவர்த்திதமானது அப்படின்னு அர்த்தம் வருது அதுல. அதனால வேதத்துக்கு அபௌருஷேயத்துவம் ஸ்பஷ்டமாக ஸ்பாஸ்தாபனம் பண்ற. அனாப்த அனுக்தம் அவள் சொன்னது என்ன அதுன்னா வாக்கியங்கள், அவ பிரவர்த்தனை பண்ணது வேத வாக்கியங்கள், அதனால உண்டாருது வந்து என்ன அர்த்த விஜானம் அப்படின்னார். பிரமாணம் இந்த தத்துவார்த்த விஜானம், அதோட ஞானம் நமக்கு உண்டாருது. அதையே அப்படி சொல்லணும், வாக்கிய ஜனித தரத்த விஜானம் நையாயிக்காலோட வாதத்துல வந்து சொல்லிச்சு. நியாயத்துல ரொம்ப ஸ்பஷ்டமாக நிரூபணம் பண்ணும் விஷயங்களை வாக்கியத்தினாலே உண்டாருது, வாக்கிய துவம்சமும் கூட வாக்கியத்தினாலேயே உண்டாருது. அதனால வாக்கிய துவம்சம் கிடையாது, அர்த்த ஜனித ததர்த்த விஜானம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான டெபினேஷன் சுவாமி தேசிகன் கொடுக்கறது, ரொம்ப அற்புதமான டெபினேஷன் வேதத்துக்கு. அனாப்த அனுக்த வாக்கிய ஜனித ததர்த்த விஜானம் தத் பிரமாணம் அப்படின்னார். ஏன்னா காரண தோஷ பாதக பிரத்யரஹிதத்வாத் அப்படின்னு ரெண்டு ஹேத்து காரணங்கள் சொல்றாரு. காரண தோஷம் இல்லை, காரண தோஷம் வந்தா யாரு சொல்றாளோ அவள் பக்கத்துல தோஷம் இருக்கக்கூடியது. இப்ப யாராவது புருஷால் ரச்சனை பண்ணா அவளோட அஜ்ஞானமோ பிரமாதமோ ஏதாவது இருக்கலாம், பிரமாதிக்கும் எல்லாருக்கும் தத்வரஜஸ் தமசு இருந்தே இருக்கே, ஏதோ காலத்துல ரஜஸ் அதிகமாச்சு தமசு அதிகமாச்சு என்ன ஒரு தப்பான விஷயம் வந்து விடலாம். புருஷ புத்தி மூலமானதுன்னா அதுல தப்பு வறுக்கக்கூடிய சம்பவம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால புருஷ புத்தியா அந்யதா கல்பிதத்துவம் நிரஸ்தம், அது இல்லே இதுல அப்படின்னாரு. வேத பிரமாணமே பூர்ணமாக வச்சிருந்து சொல்லப்பட்ட விஷயம், பிரவர்த்தித்தமான விஷயம் இது. அதே மாதிரி பாதக பிரத்தியம் வேத பிரமாணங்களினாலே தள்ளி போட முடியாது வேதத்தை, வேதத்தோட அர்த்தங்களை பிரத்யட்ச அனுமானாதிகள்னாலே தள்ளி போட முடியாது. அதனால இது ரெண்டு தோஷங்கள் எல்லா வேற இதுலயும் இருக்கலாம், வேதத்துல இது ரெண்டு தோஷமும் கிடையாது. அதனால வேத மூலமான எல்லாமே நமக்கு பிரமாணம் அப்படின்றது இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்கு சொன்ன விஷயங்கள் பாரமார்த்திகமானது யதாவஸ்திகமாக இருக்கணும். நான் பண்ணக்கூடிய இந்த உபாயானுஷ்டானம் அந்த ராஜா தாயார் பிரார்த்திக்கிறது இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு பாஷ்யக்காரரோட அபிப்பிராயம். ஒரு சப்தத்துல எத்தனை அர்த்தங்கள் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இதுவே சுதர்சன சூரியர்களுடைய பிரமாணம் கவிக்கிறார். வியாசாரியகி வியாக்கியாதம் கத்யத்ரயத்துக்கு சுதர்சன சூரியர்கள் ஒரு சுதந்திரமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானத்தில் அவர் சொல்றதை வந்து இங்கே சுவாமி தேசிகன் எடுக்கிறார். பாரமார்த்திகி இது தமக்காய வியுதாசகா அப்படின்னு. பாரமார்த்திகி தமசுடைய காரியம் இருக்கக்கூடாதுன்றது. ஆனுகூல்யாதி சரீரவதி சா அப்படின்னார். தமசு என்ன பண்றது, என்ன விபரீதமான ஞானம் ஒப்பணம் பண்றது. இந்த பிரபத்தி எப்படி என்ன, ஆனுகூல்யமே முதலான சரீரத்தை உள்ளது அப்படின்னாரு. ஆனா ஆனுகூல்யம் முதலானது அங்கங்கள், ஒரு சரீரத்துல கை காலில் அங்கம்னு சொல்லப்படுறதே, அந்த மாதிரி பிரபத்தி எண்ணக்கூடிய சரீரத்துக்கு எது அங்கங்கள் ஆனுகூல்ய சங்கல்பா அப்ராதிகூல்யே வருஷம் இதெல்லாம் சேர்ந்து அவயவி அப்படின்னு சொல்லப்படுறது, பிரபத்தி அப்படின்னு சொல்லப்படுறது, அதெல்லாம் சரீரமாக உள்ளது இது. தத்தி தஸ்யாக உபாயாந்தரேபியா வியாவிருத்தம் ஸ்வரூபம், அதுதான் அதுக்கு வேற உபாயத்தினாலே வேறுபடுறது இது. இது வந்து தனியாக பிரபத்தின்றது தனி உபாயம் எப்படி சொல்றோம், ஆனா ஆனுகூல்யாதி அங்கங்களில் உள்ளக்கூடிய உள்ள பிரமாணம் இது உபாயம் வந்து தெரியப்படுத்துறது. யதாவசி தேதி ரஜகாரிய விதாசகா, இது இவர் சொல்லப்பட்டது, இவர் சுதர்சன சூரியர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானம். பிரபத்தவிய விஷய சம்பந்த ரூபகா பிரகாரகா, எந்த விஷயத்தில் நாங்கள் பிரபத்தி பண்றோம் அதோட சம்பந்தம் அதுதான் பிரகாரம்னு சொல்றது. தத் சாகித்யம் அபிப்ரேதம், அதோட சாகித்யம் என்ன, அனுகூல்யாதி சரீரவதின்னு சொன்னது. ஆனுகூல்யாதி அனுகூல் ஆனுகூல்ய சங்கல்பகா முதலான அங்கங்களோட சேர்ந்த பிரபத்தி அப்படின்றது. சரண வரண அனர்ஹே சரண்யத்வதீஹி அயதாவசிதா சாத், அயதாவசித்தம் எப்போ ஆறுது, இது யதாவசித்தமாக இருக்கட்டும்னாரு. சரணவரண அனர்ஹேன்னார், யாருக்கு அந்த அர்ஹத்தை யார் பக்கத்துல இல்லையோ, யாரையோ போயிட்டார்கள் உபாயம் ஸ்வீகாரம் பண்றோம், நீ தான் எனக்கு கதி, நீ தான் உபாயம், எனக்கு இது இந்த பலம் வேண்டியிருக்கு என்று நாங்கள் ஒத்தாளை ஆசிரியிச்சா, அவளுக்கு அந்த பலன் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணுமே, அது இருக்கணும் அவளுக்கு, அவளை நாங்கள் சமீபிக்கிறதுக்கு சாத்தியமா இருக்கணும், சௌலபியம் பரத்துவம் ரெண்டு வேண்டியது. அந்த பலம் கொடுக்கறதுக்கு அவளுக்கு சக்தி இல்லைன்னா அர்ஹாள் இல்லை அவள், அவளை சரணம் அப்படி என்ன நாங்கள் வரணம் பண்ண முடியாது. வரணம்னா பிரார்த்திக்கிறது, நீ நீ உபாயமாயிருக்கணும், சரண வரணம்னா நீ தான் உபாயமாயிருக்கணும், நீ தான் கதி, எனக்கு இந்த பலம் வேண்டியிருக்கு அப்படின்னு பிரார்த்திச்சா, யாருக்கு அர்ஹத்தை இல்லையோ அவ பக்கத்துல போய் பிரார்த்திச்சா என்ன ஆறுதுன்னா சரண்யத்வதீஹி, அவ அந்த மாதிரி ஒருத்தர் சேதன விஷயத்துல இவன் தான் சரண்யம் அப்படின்னு நினைச்சா அது அயதாவசிதமாக ஆறுது. யாருக்கு அந்த அர்ஹதை இருக்கோ, நமக்கு என்ன பலம் வேணும், அந்த பலத்துக்கு கொடுக்கக்கூடிய அர்ஹதை இருக்கணும், அவளை தான் சரண்யன் நாங்கள் போய் நினைச்சு ஸ்பஷ்டமாக நிச்சயம் பண்ணுண்டு, அவளை நீ தான் உபாயமா இருக்கணும் அப்படின்னு சரண வரணம் பண்றோம் அவ பக்கத்துல, இதுதான் பண்ணக்கூடியது. அது உத்தமான அதுக்கு ஸ்பஷ்டமான உதாரணம் வந்து ஸ்ரீராமர் வந்து சமுத்திரராஜன் பக்கத்துல சரணாகதி பண்ணார். சமுத்திரராஜன் கிட்ட போய் சரணம் பண்ணாரே, சரணவரண அனர்ஹன் அவன் அந்த பதத்துக்கு, ஏன்னா அவனுக்கு அவனோடைய அதிகமான சக்தி ராமருக்கு இருந்தது. எப்படி தெரியுதுன்னா அவர் சொல்லார், வரல சமுத்திரராஜன் வரலையா, நான் சோஷனம் பண்ணுறேன் அவனை, சமுத்திரத்தை எல்லாம் சோஷனம் பண்றேன், பத்யாமியாந்து புலோங்கமாக நடந்தே போட்டோம் எல்லாம் சமுத்திரத்தை. இந்த மாதிரி சக்தி இருக்கக்கூடிய ராமர், இந்த மாதிரி பலம் கொடுக்கறதுக்கு சக்தி இல்லாத சமுத்திரராஜனை எப்படி போய் சரணாகதி பண்ண முடியும். அங்கே அவர் வந்து ஆஜ்ஞை பண்ண வேண்டியது, நியமனம் அப்படி பண்ணி நீ வழி விடு அப்படின்னு ஆஜ்ஞை பண்ண பண்ணுவான், என்ன அவரோட நியமனத்தில் இருந்தார். சரண வருட அனர்ஹர் ராமருக்கு அந்த பலத்துக்கு சரண, ராமருக்கே அதிகமான சக்தி இருந்தது, அதனால அங்கே சரண்யத்வதீஹி அயதாவஸ்திதா சமுதராஜ சரண்யன் நினைச்சது சரியில்லை. ஆனா விபீஷணர் வந்து சரணாகதியோட பிரபாவம் சொல்றதுக்காக அதே சொல்ற, ராமருக்கு தன்னோட சரணாகதி பதிச்சு கொடுத்து விபீஷணருக்கு, ராமர் பக்கத்தில் அவன் சரணாகதி பண்ணார், ஏன்னா அவர் சரணவரோட அருகர் ராமர், அதனால சரண்யன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொன்னாரு. அந்த சரண்யத்துவ புத்தி யதாவஸ்திதமானது விபீஷணருக்கு இருந்தது, அவரோட பலவும் மது கொடுத்து அவருக்கு உடனே, அதனால சரண ராமருக்கு சரணாகதி ரொம்ப பெரிய உபாயம், அவர் சமுத்திரராஜ சரணாகதி பண்ணு பலன் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆனா அவன் சரணவருட அனர்ஹன் ராமருக்கு, ராமருக்கு கம்பேர் பண்ண ராமருக்கு அதிகபாத சக்தி இருந்தது. அவருக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்குல்ல, இவரோட நியமனத்துல இருந்தவன் அவன். அதனால அவன் ஹிரண்யன் ராமர் தெரிஞ்சது அயதாவசித்தமா எடுத்து. அப்படியாக இருக்கட்டும், நமக்கு அந்த சக்தி கிடையாது, நமக்கு காற்பண்யம், நமக்கு வேற உபாயமே கிடையாது. நானும் அத்தியந்த அஜானி, சக்தி இல்லை, அசக்தனா இருக்கேன், ஞானம் இல்லை, பக்தி யோகம் நினைச்சு பார்க்க முடியாது, கர்மயோகத்தையே பண்ண முடியாது. நீதான் கதி அந்த கூடிய சரியான புத்தி வரணும். அது இருக்கிறதா இந்த பிரபத்தின்றது யதாவசிதமாக இருக்கட்டும் அப்படின்னு, இந்த எல்லா அங்கங்களோட போய் நான் உபாயம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கட்டும், அப்படி ஏற்படணும், அப்படி நீ அனுகிரகிக்கணும்னு தாயாரை பிரார்த்திக்கிறார். அவிரதா மோ அமோக்ஷ தானாது அவிஷ்ராந்த வியாபார, மோக்ஷத்தை கொடுக்கிற வரைக்கும் இது நிரந்தரமாக இருக்கணும். அவிரதா யதாவஸ்திதா அவிரதாஸ்து அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவிரதான்னா விராமம் பண்ணா ஒரு பிரேக், பிரேக் இருக்கக்கூடாது. நடுவுல பகவான் வந்து மோட்சத்தை பிரார்த்திச்சு எத்தனையோ காலமா இருந்து மோட்சம் வருது. தேகத்தோட அவசானத்துல எத்தனை வருஷம் நாங்கள் இருக்கிறோம் தெரியாது, ஆனா தேகாவசானத்துல மோட்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை சமயத்து வரைக்கும் அந்த புத்தி இருக்கணுமே, இந்த வியாபாரம் சரணாகதின்றது பல அது இருந்து பலத்தை கொடுக்கறது அந்த சமயத்துல. அது வரைக்கும் அவிஸ்ராந்த வியாபாரம், அவிஸ்ராந்தி இல்லாமே அது ஆக்டிவா இருக்கணும் பிரபத்தி அப்படின்னு சொல்றது. அதை அவிரதான் பிரார்த்திக்கிறார். வியாபாரஸ்யாத்திரச்சரண்ய பிரசாத விசேஷ, இங்க என்ன வியாபாரம், அவரோட பிரசாதம் பண்ணார். நம்ம பக்கத்துல அவனோட பிரசன்னத்தை ஏகரூபமாக இருக்கட்டும் மோட்சம் வரவேற்கும் அப்படின்னு. நடுவுல அவனுக்கு கோபம் வரக்கூடாது நம்ம விஷயத்துல. அப்போ அவன் ஏதாவது சங்கல்பம் பதில் பண்ணிவிட்டா என்ன பண்றது அப்படின்னா, அப்படி ஆகாது, சரணாகத்திக்கு அப்படி ஆகவே ஆகாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அவன் ஸ்வீகாரம் பண்ணிவிட்டான்னா முடிஞ்சது, அபயம் தத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டார் விபீஷணனுக்கு. தத்தமஸ்ய அபயம்மயா, அவன் வந்து ரொம்ப கத்தினான், அவனுக்கு ராகவாய மகாத்மனேன்னு அந்த சப்தம் எனக்கு கேட்டு கேட்டுடுத்து எனக்கு. பிரணாதஸ்ய மகானேஷ, பிராமர் சொல்றாரு, அவனுடைய பிரணாதம் நாதம் மகானேஷ கத்தினானே அவன் விபீஷணன், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே கேட்டுடுத்து. அந்த க்ஷணமே அவனுக்கு அபயம் கொடுத்தாச்சு, நான் போய் ஐசின் வா அப்படின்னு சுக்ரீவன் சொல்றாரு. தத்தமஸ்ய அபயம், அது என்னைக்குமே போகாது. அது பிரார்த்திக்கிறார் அவிரதா ஸ்து, மோட்சம் பலம் வரவேற்கும், எனக்கு இப்படியே இருக்கட்டும் பிரசன்னதே அப்படின்னு. இந்த உபாயத்தை பத்தி சக்கரதேவஹி சாஸ்திரார்த்தா, இது இந்த பலத்து இந்த உபாயத்துக்கு சம்பந்திச்சது பிரபத்திக்கு. சாமான்யமாக கர்மங்கள விஷயத்துல ஜெய்மினிகள் பூர்வமீமாம்சையில எல்லாம் சார்பு பண்ணிருக்கா, ஒரு கர்மத்தில் பலம் ஒரு விஷயம் அனுஷ்டானம் பண்ணா போற வந்து விடுறது. அதனால ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமவை ஜேதா அப்படின்னா, சொர்க்க காமனே இருக்கு ஜோதிஷ்டோமம், ஒரு விஷயம் பண்ணா அந்த ஒரு பலம் வந்துவிடும். ஒரே பலத்துக்காக நிறைய விஷயம் பண்ண வேண்டியதில்லை, மறுபடியும் அந்த பலம் வேணும்னா இன்னொரு விஷயம் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் அனுஷ்டானம் பண்ணிட்டா அந்த பலம் வந்துவிடுது. அது சக்ருதேவ சாஸ்திரார்த்தகான்றது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு அனுஷ்டானம் பண்ணா அந்த பலம் ஒரு விஷயம் வந்துவிடுது. பக்தி யோகம் அப்படி கிடையாது, பக்தி யோகம் அனுஷ்டானமே அசக்கத் கர்த்தவியம், அது நிரந்தரமாக பண்ண ஒரு பலம் கொடுக்கிறது மோட்சம் கடைசியில். அந்த ஒரு மோட்சத்துக்காக பிரதி நாளும் எத்தனை பிராரப்த கர்மத்து ஜென்மம் வருதோ அத்தனை நாளும் பண்ண வேண்டியது அசக்கிருத் கர்த்தவியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தியானம்ன்றது நிரந்தரமான தியானம், கடைசியில வருது பலம் வந்ததா இந்த பிரபத்தி. அதே பலம் மோட்சம்ன்றது ஒரு விஷயம் பண்ண போறோம், அந்த க்ஷணத்திலே அங்கங்களோட சேர்ந்து பண்றது சக்ருத் கர்த்தவியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதே பகவான் கிருஷ்ணமாக சொன்னாள். நனு பிரபன்னா சக்ருதேவநாதா, இதெல்லாம் பிரமாணங்கள் இத்தியாதி பலாத்து அங்கதா ஸ்வரூபத்தோவா அனுவிருத்திரிஹ நவிவக்ஷிதா அப்படின்னா, அவிரதான்றதுக்கு விஸ்ராந்தி இல்லாமல் மோட்சம் வரவேற்கும் இந்த வியாபாரம் நடக்கட்டும் அப்படின்னா, மோட்சம் வரவேற்கும் பிரபத்தி பண்ணுண்டே இருக்கணுமா நான் பிரதி நாளும், பக்தி யோகத்து மாதிரி என்ன அப்படி கிடையாது. அங்கங்களும் பிரதி நாளும் அங்கத்தோட அனுஷ்டானம் பண்ணுமா அப்படின்னா, அதுவும் கிடையாது. எல்லா அங்கங்களோடு சேர்ந்து அங்கி ஒரு விஷய அனுஷ்டானம் அவ்வளவுதான், அதுக்கு மேல முடிஞ்சது அது அப்படின்னு அர்த்தம். கர்மங்கள் விஷயத்துல எப்படி பண்றோமோ அதே மாதிரி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு கர்மத்தை ஒரு விஷயம் பண்ணா அந்த யாகம் முடிஞ்சது, அதோட பலம் வந்துவிடுறது. மறுபடியும் மறுபடியும் அது பண்ண வேண்டியதில்லை. அந்த பலம் வந்தாச்சு, மறுபடியும் இன்னொரு பலம் வேணும்னா பண்ணலாம். ஏன் அப்படி பண்றது? கர்ம விஷயத்துல என்ன அதுக்கு இன்னும் அதிகமான இன்னொரு பலம் இருக்கு. அங்கே ஜோதிஷ்டோமத்தில் வருது, சொர்க்கத்துக்கு இன்னும் அதிகமான சொர்க்கம் அஸ்வமேது யாகம் பண்ண வரும். அப்போ அவனுக்கு என்ன தோன்றது? ஓ, இந்த சொர்க்கம் அனுபவிச்சாச்சு, எனக்கு இன்னும் அதிகமான அனுகூலம் வேணுமே, சுக்கம் வேணுமே, அந்த சொர்க்கமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதையும் அனுஷ்டானம் பண்ணலாம். இல்ல, இதே சொர்க்கம் மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னா வசந்தே வசந்தே ஜோதிஷாய ஜேதா, ஜோதிஷ்டோமத்தை வசந்த காலத்தை எல்லாம் பண்ணணும், வசந்த ரிசூல பிரதி வருஷமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பண்ணா அது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அத்தனை டர்ம்ஸ் சொர்க்கத்துல அனுபவிக்கலாம். நான் அந்த வரக்கூடிய பலம் அல்பம் நிரதிசயமானது இல்லை, அதுக்கு இன்னும் அதிசயமான பலன்கள் எல்லாம் இருக்கு. அதனால மனுஷனுக்கு என்ன தெரியுது? ஒரு பலம் வந்தா இதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பலம் ஏதாவது இருக்கோ அப்படின்னு நினைச்சா, இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்காக உபாயம் பண்றோம், அதுக்கு இன்னும் மேல இருக்கான்னா அதுக்கு உபாயம் பண்றோம். இது வந்து சுபாவம் நமக்கு. அதே மாதிரி இந்த பலமே இன்னொரு விஷயம் வேணும், இந்த பலம் முடிஞ்சு விடுது, அது ஒரு நாள் தான் இருக்கிறது, இந்த பலம் வந்தா நாளைக்கும் எடுத்து மறுபடியும் எனக்கு இந்த பலம் வேணும் அப்படின்னா மறுபடியும் பண்ணணும். இதெல்லாம் மோட்சத்தில் கிடையாது. மோட்சம்ன்றது நிரதிசயமான நித்தியமான பலம். ஒரு விஷயம் அது கடிச்சு விடுதுன்னா மோட்ச பலத்துக்காக உபாயம் பண்ணிவிட்டா அதுக்கு மேலே ஒரு பலமே கிடையாது. அதனால அதுக்காக இன்னொரு உபாயம் பண்ண வேண்டியதில்லை. அவிரதான்னா என்ன அர்த்தம்னா, பகவானுடைய பிரசன்னத்தை நிரந்தரமாக இருக்கட்டும் நமக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் உபாயமே நான் மறுபடியும் பண்ணணும்ன்றது அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இங்க ஸ்வரூபத்திலேயோ பல அங்கத்திலேயோ இதோட அனுவிருத்தி என்ன ரிப்பிட்டேஷன், பிரபத்தியோட ரிப்பிட்டேஷன் கிடையாது, ஒரே விஷயம் பண்ண வேண்டியது. அதனால அதை வந்து இந்த பாஷ்யக்காரோட கதித்திலே வியாக்கியே பிரபத்தியே வர்த்தமான கால அபிப்பிராயம். பின்ன பாஷ்யக்காரர் எதுக்கு பிரபத்தியேன்னு சொன்னாரு? ஜனனம் பிரபத்தியேன்றது வர்த்தமான காலம், பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கே, அப்படின்னா தினமும் பண்ண வேண்டியதா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுல சொன்னது அனுஷ்டான காலத்துல நாங்கள் என்ன சொல்றோமோ அதை தெரியப்படுத்துறது. இது அனுஷ்டான மந்திரம் மாதிரி, அனுஷ்டான மந்திரம், அனுஷ்டானம் பண்ணிச்சு சொல்லக்கூடியது. அப்புறம் பண்றதெல்லாம் அனுசந்தானம், அவ்வளவுதான். அதனால வியாக்கியமான கத்தியத்துவம் வியாக்கியே அப்படின்னா வியாக்கியம் எது? கத்தியம், பாஷ்யக்காரருடைய கத்தியம், அதுல பிரபத்தியன்னு சொல்லியிருக்கா. வியாக்கியானம் சுவாமி தேசிகன் இங்க நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது வியாக்கியானம். இதுக்கு எதை வியாக்கியானம் பண்றது இது அப்படின்னா, வியாக்கியம் ஆனது சரணாகதி கத்தியம், அது வியாக்கியம் வியாக்கியானம் இந்த சம்பந்தம். அதுல பிரபத்தியேன்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாபார அனுவர்த்தி கதனாது தூ பாஷ்யோதாகர பக்தி அங்க பிரபத்தி வியவச்சேதா அப்படின்னார் ஸ்ரீ பாஷ்யத்துல பாஷ்யக்காரர். பாஷ்யோதாகிருத்தான்னா சுவாமி தேசிகன் சொல்றது பாஷ்யம் என்ன, ஸ்ரீபாஷ்யம். பாஷ்யக்காரோட ஸ்ரீபாஷ்யத்துல அங்க பிரபத்தி சொல்லியிருக்காரு. இல்லையே கீதா பாஷ்யமும் அப்படியே, கீதா பாஷ்யத்திலையும் அங்க பிரபத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரபத்தி வந்து மோட்சத்துக்காகன்னு சொல்லப்படலை, அதுல பக்தி யோகத்துக்கு சகாயம் பண்றது அவ்வளவுதான். அப்போ ஆக்சசரி ஆயிடுத்து, மெயின் ஆள் அது. இது வந்து ஆக்சசரி அங்கம் சொல்லப்படுறது. அந்த அங்க பிரபத்தி இங்க கிடையாது. ஏன்னா வியாபார அனுவிருத்தி என்றது சொல்லப்பட்டா அப்போ அங்கம் ஆயிடுறது. அதனால வியாபார அனுவிருத்தி என்ன இங்க சொல்லப்பட்டது? அவிஷ்ராந்த வியாபாரம் அப்படின்னா பகவானோட பிரசன்னத்தை நிரந்தரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா ஒரு விஷயம் பண்ண போறோம், பிரசன்னத்தை இங்கு போறது இல்லை நமக்கு. அங்கமாக பண்ண என்னதுன்னா அந்த அங்கத்தை எந்த பலத்துக்கு பண்ணிருக்கோமோ அந்த பலம் வந்து கொடுத்ததுன்னா பிரபத்தி முடிஞ்சது, அதோட காரியம் அவ்வளவுதான். இப்போ எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னு பிரபத்தி பண்றோம் ஒருத்தர்கிட்ட, அப்போ சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டா அந்த பணம் வருது நமக்கு. பணம் வந்ததுன்னா அந்த பிரபத்தியோட காரியம் முடிஞ்சது அங்கே. ஏன்னா நாங்கள் பண்ண பிரபத்தி அந்த பணத்துக்காக அவ்வளவுதான், பணம் வந்து கொடுத்தேன் அங்கே முடிஞ்சது. அங்கே மோட்சத்துக்காக பண்றது எப்படி என்ன, மோட்சம் வர வரைக்கும் இருக்கணும் அந்த பிரபத்தி. ஆனா ஸ்ரீ பாஷ்யத்திலேயோ கீதா பாஷ்யத்திலேயோ பாஷ்யக்காரர் சொன்ன பிரபத்தி எதுக்குன்னு அங்கமாக சொன்னது. பக்தி யோகம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பிரதிபந்தகங்கள் இருக்கு, அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் போட்டோம்னு எனக்கு என்ன பக்கத்துல பிரபத்தி பண்ணு, அதெல்லாம் நான் நாசப்படுத்துறேன், நீ பக்தி யோகம் ஆரம்பிக்கலாம் பாஷ்யக்காரர் சொன்னார். அது அந்த மாதிரி அர்த்தம் பண்ணாரு பாஷ்யக்காரர். அப்படி என்ன, பகவான் வந்து அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான் கிருஷ்ணரே, பக்தி யோகம் ஆரம்பிக்கணும் பண்ணணும், இந்த பிரதிபந்தம் நாசம் பண்ணு அப்படின்னா சரி அப்படின்னார். ததாஸ்து அப்படின்னா அது நாசமாயிடுத்துன்னா அங்கு பிரபத்தி காரியம் முடிஞ்சது. பக்தி யோகம் ஆரம்பிக்கணும், அப்புறம் ஆரம்பத்துக்கு இருக்கக்கூடிய பிரதிபந்தக்கும் நாசமாறுது, அவ்வளவுதான். அது அங்கே பிரபத்தி காரியம் அங்கே முடியுது, அது அங்கே முடிஞ்சு விடுத்து, அது அது விரத்தம் ஆயிடுத்து, அவிரத்தமா இல்ல. இங்க மோட்சத்துக்காக பண்றது எப்படின்னா மோட்சம் ஒருவருக்கும் பண்ணணும், பிரபத்தி அந்த பலம் எது கொடுக்கறதோ அது வரைக்கும் இருக்கணும். அது அதனால இங்க சொல்றார் சாகி மத்தியே சாதன ரூபம் சாத்தியாந்தரம் உற்பத்தியா. சாதனத்தோட ரூபம் என்னன்னா சாதனம்னா மீன்ஸ் சாதனம், பிரபத்தி சாதனம். சாதனத்தோட ரூபம் என்னன்னா சாத்தியாந்தரம் உற்பத்தியா, இன்னொரு சாத்தியமானதை உற்பத்தி பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு விரத வியாபாரா பவதி, அது முடிஞ்சது, அதோட வியாபாரம் முடியுது. அப்போ முக்தி சாதையே அப்படின்னா பிரபத்தி வந்து பக்தியோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கூடிய பலத்தை கொடுத்து தானு ஸ்டாப் ஆயிடுறது, முடிஞ்சு விடுறது. பிரபத்தி முடிஞ்சது அதோட காரியம், பக்தி யோகம் மோட்சத்தை கொடுக்கிறது. அதனால ததேவத்துவம் முக்தி சாதை சாத்தியாந்தரம், இன்னொரு சாத்தியம் பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறது, அது வந்து இவனுக்கு மோட்சம் கொடுக்கிறது. அதனால பிரபத்தி மோட்சத்துக்காக பண்ணல அங்கே, அந்த மாதிரி இல்லாம இருக்கட்டும். இங்கே நான் இங்க பக்தி யோகம் ஆரம்பிக்கிறது இல்ல, ஏன்னா பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தியும் இல்லை, ஞானமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால பக்தி யோகம் பண்ணக்கூடிய பிரச்சனையே கிடையாது, இங்க மோட்சமே வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால அவிரதா அப்படின்னு சொன்னாரு. மோட்சம் வர வரைக்கும் இது நிரந்தரமாக பிரசன்னதேன்றது இருக்கணும், பகவானோட பிரசன்னதே என்று அர்த்தம். அது வந்து அஸ்து அவிரதா அஸ்து அப்படின்னாரு. அவிரதா அஸ்துன்னு சொன்னதுனாலே என்ன தயார் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்வாசனே, பகவத் பிரதேகே பிரபத்தேகே ஸ்வரூபத்தோபி சுவாதத்தமத்துவம் சூச்சியதே, பகவான் பக்கத்தில் பிரபத்தி பற்றிய ரொம்ப சுகமாக இருக்கிறது, சுரூபத்தா சுகமானது அப்படின்னு சொன்னார். அதனால மே அப்படி மே அவிரதா அஸ்துன்னா அகிஞ்சன தமசியா அனன்ய சரணசியா அப்படின்னார். ரொம்ப அகிஞ்சன்யம், அகிஞ்சனம்னா அகிஞ்சன அஸ்தி, எதுவுமே கிடையாது எனக்கு வேற வழி அப்படின்னு இருக்கக்கூடிய அவா அந்த மாதிரி அகிஞ்சனாள்லாம் அக்ரகண்டி என்னமே அகிஞ்சன தமன் அப்படின்னார். எதுவுமே கிடையாது எனக்கு, நினைச்சு கூட பார்க்க முடியாது, எனக்கு வேற சரண்யாலும் கிடையாது, நீதான் சரண்யன், உன்னை நான் சரண்யனாக ஸ்வீகாரம் பண்றதுக்கு எல்லா அர்ஹதையும் இந்த பக்கத்துல இருக்கு, அதனால ஸ்வீகாரம் பண்ண நான் சரண்யனாக ஸ்வீகாரம் பண்ணு, சரணமாக உபாயத்து ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கேன், சரண வரணம் பண்ணிட்டு இருக்கேன், நான் அத்தியந்த அகிஞ்சனும், அவனுக்கு இந்த பலம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஏவம் விஜாபிதாயாக விஷ்ணுபத்யாக பிரதிவச்சனம் நிபத்னாதி, மகாலட்சுமியோட வச்சனம் அஸ்துதே அப்படின்னு தாயார் சொன்னார். உன்னோட உபாயம் பகவான் பக்கத்துல போய் அனுஷ்டானம் பண்றியே இதே மாதிரி இருக்கட்டும், பாரமார்த்திகமாக யதாவசிதமாக இருக்கட்டும் அப்படின்னு தாயார் ஆஸ்வாசனை கொடுக்கிறார் பாஷிகாரருக்கு. இது எல்லா சேத்தனங்களும் பண்ணச்சே இப்படிதான் நடக்கிறது அப்படின்னு காமிக்கிறார் பாஷிகாரர். ஏன்னா தாயாரோட ஆஸ்வாசனை எப்படின்னா ராவணே பி அப்படின்னு, ராவணன் விஷயத்துல தேன மைத்ரி பௌத்தத்தே எது ஜீவித்தும் இச்சசி அப்படின்னு தாயார் சொன்னார். பழிக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை இருந்ததுன்னா பகவான் ஸ்ரீராமர் பக்கத்துல சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம். மைத்ரி என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை இங்கே, மைத்ரி என்ன சரணாகதின்றது அர்த்தம். சரணாகதி பிராமன் ஸ்ரீமத் ராமாயணத்துல எல்லா இதுலயும் மித்ரபாவம் மைத்ரி இதெல்லாம் சரணாகதி சொல்றது. மித்ரபாவேன சம்பிராப்தம் அத்தியஜேயம் கதஞ்சன, மித்ரபாவத்தினாலே வந்தா நானு என்னைக்கும் அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு ராமர் சொன்னார். மித்ரபாவம்னா என்ன, வரும் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சாமான்யமா ஃப்ரெண்ட்ஷிப் என்ற அர்த்தம் இல்லை, சரணாகதி தான் அர்த்தம். அவனை சரணாகதி பண்ண அவன் பக்கத்துல அவனுக்கு எல்லாமே பழிக்கிற அப்போ இல்லைன்னா அவனுக்கு ஜீவனமே ஜீவிதமே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்படி வாதினியாக சரணாகத விஷய கைமூர்த்தி சித்தம், ராவணன் சரணாகதி பண்ணான தாயார் பக்கத்துல பகவான் பக்கம் சரணாகதி பண்ண கொஞ்சம் புருஷகாரம் பண்ணுமான்னு கேட்டானா இல்லையே. ஆனாலும் அவனுக்கு என்ன சொன்னா தாயாரு, தேன மைத்ரி பௌத்தம் நீ போய் சரணாகதி பண்ண, நான் உனக்கு ஆஸ்வாசனை கொடுத்துட்டு இருக்கேன், உனக்கு எல்லா விதமான மங்களமும் உண்டாருது. தாயாரு அவன் பிரார்த்திக்காமலேயே அவனுக்கு புருஷகாரத்தை பண்றதுக்கு சித்தமா இருந்தா தாயார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாயாரு அவள் சரணாகத விஷயே, சரணாகதி பண்ணவன பக்கத்துல எப்படி இருக்க முடியும்? சரணாகத்தியே பண்ணல, தாயார் பக்கத்துல புருஷகாரம் பண்ணானா அவன் இல்ல. நான் ராமருக்கு சரணாகதி பண்ணோம், நீ கொஞ்சம் சகாயம் பண்ணு கேட்டேன். அவன் இல்ல, இவளே சொன்னான், நீ பண்ண, நான் உனக்கு ஆசுவாசனை கொடுக்க, ராமர் கண்டிப்பாக உன்னை காப்பாத்துறார் அப்படின்னு சொன்னான். சரணாகதி பண்ணவன் விஷயத்துல சொல்ல வேண்டியதே இல்லையே. கைமுத்திய சித்தம் கிமுதா, வேற என்ன சொல்ல வேண்டியது அப்படின்னு. வரப்பிரதான வாக்கியம் உபிரேட்ச புரோக்தம், மத்த என்ன வரப்பிரதானம் கொடுக்கறது இல்ல, இது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு. அஸ்து தே அப்படின்னு சொல்றாரு. தே மணி எஸ்த பரணியஸ்ய மயா அஸ்வீகிருத்த பரணியசேச்சா அஸ்வீகிருத்த பரசேச்சா அப்படின்னு. நான் என்னோட ரக்ஷாபரத்தை சமர்ப்பணம் பண்ணிருக்கேன், நீ ஸ்வீகாரம் பண்ணிருக்கேன் தே அப்படின்னு சொன்னாரு. உபாய தானமே தஸ்யாஹ தலிதம் பதிதம் மிதம் சம்மதம் யதா தஸ்யாஹ பிரசீதன்யாஹ ஹாரதானம் ஹனுமதே அப்படின்னாரு. உபாய தானம் அப்படின்னா உபாய சரணம், நான் உபாயமாக இருக்கக்கூடியதுக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த உபாயத்தை தானம் பண்ணிட்டு இருக்கா தாயார். பகவான் பக்கத்துல உபாயம் அனுஷ்டானம் பண்ணணும் போய், பகவான் தாயார் ரெண்டு பேரும் இருக்குச்சு. அந்த உபாயம் சரியாக நிறக்கணும் அப்படின்னு சொன்னா தாயாரோட அனுகிரகம் வேணும் நமக்கு. அந்த உபாய தானத்தை பண்றாளே அது பதி சம்மதம் அப்படின்னாரு. பகவானுக்கு ரொம்ப சம்மதமானது. எப்படி தெரியுதுன்னா யதா தஸ்யாஹ பிரசீதந்த்யாஹ ஆரதானம் ஹனுமதே. ஹாரத்தை ஒரு ஒரு அத்திய அனர்கமான ஹாரம் சீதைக்கு கொடுத்தாரு ராமர் அபிஷேகத்து சமயத்துல. கொடுத்து விட்டு சீதை அப்போ ராமரை பார்த்துட்டு இருந்தாலும் அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு உனக்கு யாருக்கு இஷ்டமோ அவருக்கு கொடு அப்படின்னார். அனுமானுக்கு கொடுத்தாரு, ராமருக்கும் ரொம்ப பிரீத்தியாச்சு. அதனால இந்த மாதிரி உபாயதானம் பண்ணிட்டு இருக்கா இப்போ, அது பகவானுக்கு ரொம்ப சம்மதமானது அப்படின்னு காமிக்கிறாரு. அல்ல பகவத் பிரபத்தேகே பூர்வோக்திய பிராப்தி பயந்த பல அவினாபாவமாக தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே அப்படின்னாரு. பகவானோட பிரபத்திக்கு முதல்ல சொன்னா பூர்வோக்த நித்திய கைங்கரிய பிராப்தி பரியந்த பல அவினாபாவம், நித்திய கரிய கைங்கரியம் பிராப்தமாகிறவருக்கும் எல்லாமே கிடைக்கிறது நமக்கு பகவானுடைய பிரபத்தினாலேன்றது. தயாயேவ சர்வம் சம்பாதிச்சது, தயானா அந்த உபாயத்தினாலே என்று அர்த்தம். எல்லாமே கிடைக்கிறது, என்ன மோட்சமும் கிடைக்கிறது, மோட்சத்தவருக்கும் எல்லாமே கிடைக்கிறது. ஏவம் ஏவ காரணம் ஏவ ஏவ காரேனா அத்திர உபாயாந்தர வியவதான நைரபேட்சியம் தியோத்தியதே தயா ஏவ அப்படின்னா பிரபத்தி ஒரு விஷயம் பண்ணியாச்சே முடிஞ்சது, வேற ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை, நீ வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா சொல்றாரு. அது சொல்லிட்டு இருக்கா தாயாருன்னு அர்த்தம். ஏவா அந்த சரணாகதியே போறோம், மோக்ஷித்தையும் கொடுத்து விடுறது உனக்கு, வேற எதுவுமே உபாயாந்தர வியவதான நைரபேட்சம், வேற ஒரு உபாயம் நடுவில் வேண்டியதில்லை, அது பண்ண போறோம் உனக்கு அப்படின்னுட்டு. அதுவா அஸ்துதே ஏழாவது ஆய்வு பரியாப்தே, அஸ்துதே என்ன போருமே அதுக்கு மேல எது சொல்லணும்னா தயா ஏவா இத்தியாதிக்கம் வரணீய சகாகத ராட்சசநியாயேன யதாபிமத அனுபந்தி ரக்ஷணாபிப்பிராயம் சரணாகதம் விபீஷண விபீஷண சகா அனுகத அப்படின்னார். விபீஷண சகா ஆகத ராட்சசநியாயேனா அப்படின்னார். விபீஷணனோட அவனோட நாலு பேர் மந்திரிகள் வந்தாள், அவளுக்கும் ரட்சணை கிடைச்சு கொடுத்து, அது அது இங்கே ஒன்னா அர்த்தம்னு எடுத்துக்கொள்ளலாம். தயாயேவ அஸ்துதே அப்படின்னு சொன்னா உனக்கு சம்பந்திச்சு வாழ்க்கும் அனுகிரகம் பண்ணிருக்கேன் போ அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுவா ஸ்லோகத்தை ஞானித்வாது ஞானித்வாதிக்கம் மாத்திரா பரத்ரஜா எது பிரார்த்தயிஷ்யதே தத் சர்வம் மிக சர்வசப்தார்த்தா. இங்கேயும் வேற இடத்துலயும் என்ன உபாய அனுஷ்டானத்திலையும் புருஷகார பிரபத்திலையும் உபாய அனுஷ்டானத்திலையும் மூணு ஸ்லோகத்தினால சொல்லப்பட்ட ஜானம் எனக்கு உண்டானும் எல்லா இடத்துலையும் வந்து சொல்ற மாதிரி ஸ்லோகத்திலே ஜானினம் அப்படின்னா ஜானித்துவ ஆத்மயமேதம் முதலாவது மேல் மூணு ஸ்லோகங்களை சொல்லப்படுறது, அந்த ஜானம் எனக்கு உண்டானம்ன்றது எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு. உக்தேன சவக்கியமானம் அனுபந்த அனுபந்த ரட்சணம் அபிமதத்துவ அபிஷேகாதே சங்கல்லை புரோகிச்சது, எல்லாம் அவளோட சேர்ந்து வா, எல்லாருமே சேர்ந்திருக்கா, எல்லாருக்குமே அனுகிரகமா இருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சம்பசத்தே இது பவிஷ்ய நிர்தேசாக பிரபத்தி அந்தரக்ஷண பிரபுதி தத்துவதுச்சித கால அபிப்பிராய அப்படின்னார். சம்பத்யதேன்றது வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, பவிஷ்யத் காலம், அதனால கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா எந்தெந்த காலத்துல பணம் வேணுமோ அந்த காலத்துல கிடைக்கிறது, தேகாவசானத்துல கிடைக்கிறதுன்றது அர்த்தம். அதுக்கு வதானியத்துவம் செய்தும் வாக்கியத்துவம் பிரதி பிரிய வாக்தானசீலோஹி வதானியா வதானியத்துவ வியஞ்சகம் அப்படின்னார். தயைவ சர்வம் சம்பத்சதே, உபாயம் அனுஷ்டானம் பண்ணு பகவான் பக்கத்துல போறது போ அப்படின்னு சொன்னா பகவான் எந்த மாதிரி வதான்யன் அப்படின்னு சொல்றார். வதான்யன் பிரியவாக் தானசீலஹா அப்படின்னாரு. பிரியமான வாக்கு கொடுத்துருவன் பகவான், எல்லாம் எது கேட்டா அது கொடுத்துடுறான், அவன் பிரியத்தை வாக்தானம் நான் கொடுக்கிறேன் சொல்றவன் பகவான். மகாவதான்யா அப்படின்னு சொல்றார் பகவானுக்கு தாமே தேசிகன், மகாவதான்யேனா அப்படின்னு சொன்னார். அதனால அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வதான்யத்தை ஒருவாக ஒரு ஏதாவது அவன் பிரார்த்தனை பண்ண வேற என்ன வேணும் கேளு, வேற என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்றானா, அந்த மாதிரி சுபாவத்தை இங்கே பிரகாசப்படுத்துறா அப்படின்னு சொல்றார். இது வந்து தாயாரோட பிரபத்தி எந்த மாதிரி, அதோட வைபவங்கள், புருஷகால பிரபத்தியோட பிராதானியம், அது எப்படி நமக்கு கிடைக்கிறது, தாயாரோட சுபாவங்கள் என்ன, சரண்ய வரணம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய சரண வரண அருகதே, அதுக்கு வேண்டிய சரண்யத்த குணங்கள், உக்த பிரகாரங்கள் எல்லாம், பிரபத்தியை இந்த மாதிரி பண்ணணும், இந்தந்த அங்கங்களோட எத்தனை விஷயம் பண்ண வேண்டியது, அதோட சொரூபம் என்ன விஷயம், எல்லாமே ஸ்பஷ்டமாக பிராமாணிகமாக சுவாமி தேசிகன் அற்புதமாக இதுவரைக்கும் குஷிகார பிரபத்தி விஷயத்துல நிரூபணம் பண்ணார். இனிமேல பகவானோட பக்கத்துல ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் பக்கத்துல உபாய அனுஷ்டானம் பண்றது அடுத்த பாகத்துல, அதுல பகவானோட ஸ்வரூப ரூபம் குணங்கள் விபவங்கள் ஐஸ்வர்யம் இதெல்லாமே அவனோட அற்புதமான திவ்யமான ஆபூஷணங்கள் என்ன, ஆயுதங்கள் என்ன, அவனோட திவ்ய மக்கள விக்கிரகத்தோட வைபவம் இதெல்லாம் பூர்ணமாக தெரியப்படுத்துறா. அந்த அதை பத்தி அடுத்ததாக அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரிவித்து நிறுத்துக்கோறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குருசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே விகுமாந்த மகாதேஷிகாய நமஹ ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.